மன்னிக்கணும், இடையில பதிவு கட் ஆகிட்டு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் தனியாக ஒரு சிறப்பு கவனம்னு ஒன்று எடுத்து, ஒவ்வொரு பயிருக்கும் பூச்சி வரும்போது அதை காப்பாற்றி, நோய் வரும்போது அதை காப்பாற்றி, அப்புறம் தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது அதுக்கு தண்ணீர் இறவை செஞ்சு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் தோட்டத்தை முழுசாக உங்கள் மண்ணையே நினச்சி வச்சிடணும்னு வச்சுக்கோங்க. மழை காலத்தில் அதிகமாக புஞ்சையாக இருந்தாலும் சரி, நஞ்சையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது குடிச்சு வச்சுக்குது. அப்போ கோடை காலத்தில் நீங்கள் எந்த பயிர் வச்சாலும் கிளம்பி வரும் தானே. அதை மாதிரி பயிர் இயற்கை ஆரோக்கியமான வாடுற ஒரு சூழல்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக நீங்கள் பயிர் வகைகளை வச்சிங்கனாலே நிச்சயமாக அந்த பயிர்களுக்கு ஒரு தொற்று நோய் வந்தாலும் ஒரு பூச்சி வந்தாலும் சுலபமாக ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்துடும். இந்த அடிப்படையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு பயிருக்கும் எவ்வளோ இடைவெளி கொடுக்கணும், எப்படி கொடுத்தா அதிகமான விளைச்சலை கொண்டு வரலான்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எளிமையான கவிதையிலேயே புரிஞ்சுக்கலாம் அதை. குருவை நண்டூரை, சம்பா நரிவோட, வாழை வண்டியோட, தென்னை தேர்வோட, இந்த மாதிரி இடைவெளியில் வச்சு ஆரோக்கியமாகவும் இருக்கும், மிக உயர்ந்த விளைச்சலை கொண்டு வரலான்னு பொதுப்படையாக ஒரு கவிதை மாதிரி இதை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இயற்கையான முறையில் நோய் நொடிகள் இல்லாமல் பயிருக்காக பாதுகாப்புன்னு ஒன்று நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம இயற்கையாகவே தண்ணி இயல்பாகவே நம்ம வைக்கிற பயிர்கள்லாம் பாதுகாப்பாக வாடுற சூழலை நீங்கள் வடிவமைச்சு கொடுத்தீங்கன்னா போதுங்க. பூமியில் உள்ள எல்லா உயிர்களுமே சூழல் பயிர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தண்ணியில் கிடக்கிற மீனை தூக்கி தரையில் போட்டிங்கன்னா செத்துரும், தரையில் இருக்கிற செடியை தூங்கி தண்ணியில் போட்டிங்கன்னா செத்துரும். மீனுக்கு தண்ணி வேணும், காற்றும் வேணும், ஆனால் தண்ணி உள்ளே இருக்கிற காற்றை மட்டும்தான் அதால் சுவாசிக்க முடியும். செடிக்கு தண்ணி வேணும், ஆனால் தண்ணியில் நின்னால் செடி செத்துரும், சரிங்களா? இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம புஞ்சை பயிருக்கு எப்படி மண்ணில் நீரத்தை நிறுத்தணும், ஈரத்தை நிறுத்தணும், நஞ்சை பயிருக்கு எப்படி தண்ணியை நிறுத்தணும், பயிர்களுக்கு பயிருக்கு எப்படி இடைவெளி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி இயற்கையோடு ஒத்து போய் காயிற நல்ல முழுசாக காய வச்சு, நனைகிற நல்ல முழுசாக நனைய வச்சு, நீர்ப்பாசனங்கிற ஒன்று கூட தேவையில்லை, அல்லது நீர்ப்பாசனம் தேவையில்லாமலே நம்ம வைக்கிற செடி கொடியெல்லாம் காய்க்கணும் அப்படிங்கிற அடிப்படை அமைப்பில் தான் நம்ம வந்து ஒரு வேளாண்மை முறையை கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா? அந்த அடிப்படையில் நிறைய மாதிரி பணிகளை நம்ம வடிவமைச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சக்தி பிரகாஷ் தோட்டத்தை போய் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தண்ணி விடல. ஏற்கனவே சொட்டு சொட்டாக தண்ணி விட்டுருந்த தென்னந்தோப்பெல்லாம் பல இடத்துல மற்ற இடங்களில் மாதத்துக்கு ரெண்டு தண்ணி அல்லது மூணு தண்ணி மட்டும்தான், நாலு மரத்துக்கு நடுவில் ஒரு இடத்துல மட்டும்தான் குழியில் தண்ணி வைக்கிறோம். இதை நம்ம நம்முடைய பழைய பதிவுகளெல்லாம் வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அதாவது கூடுமான வரையில் காயிற நாளில் தோட்டத்தை முழுசாக காய வைக்கிறோம். புஞ்சை நிலமாக இருந்தால் மிக அதிகமாகவே காய வைக்கிறோம். அப்போ தான் நஞ்ச வேணுங்கிற அளவு மழைக்காலத்தில் அதை நினச்சிக்கும். எதிர் வரும் கோடையில் போதுமான அளவு மண்ணில் ஈரம் இருக்கும். அடுத்த கோடை காலத்தையும் தாங்கு பிடிக்கிற மாதிரி மண்ணுக்கும் கீழ்ப்பகுதியில் உள்ள தாவரங்களுடைய பகுதிகளான வேர்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல முறையில் வளமான தூய மழை நீரை குடித்து நல்ல ஆரோக்கியமாக வளரும், அதிக விளைச்சலை கொண்டு வரும், நோயற்ற சூழல் கிடைக்கும், சரிதானே? மழை நீரில் நிச்சயமாக நோய் வராது தானே? நீங்கள் குடிக்கிற ஆர்வ வேட்டரில் நோய் வரும், தண்ணி மற்ற எந்த வகையான தண்ணியாக இருந்தாலும் நோய் வரும், ஆனால் மழை நீர் தான் உலகத்தில் இருக்கிறதுலேயே மருத்துவ பண்புகள் வாய்ந்த நீர். இந்த அடிப்படையில் தாங்க உலகத்தில் உள்ள எல்லா மரச்செடி கொடிகளுமே கிளம்புது. உலகத்தில் உள்ள மரச்செடி கொடிகள் தானாக கிளம்புறதுக்கெல்லாம் யார் மருந்தடிக்கிறா, யார் விதை போடுறா, யார் மேட்டு பாத்தி அமைக்கிறா, யார் பள்ள பாத்தி அமைக்கிறா? நீரில் கிளம்புற தாவரங்கள் நீரில் கிளம்புது, நிலத்தில் கிளம்புற தாவரங்கள் நிலத்தில் கிளம்புது, மலையில் கிளம்புற தாவரங்கள் மலையில் கிளம்புது. இந்த பொது அடிப்படையை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் வேளாண்மையும் பொதுவான ஒரு விஷயந்தான். நம்ம தான் தேவையில்லாமல் காலம் முச்சிடும், அதையே பின்னிக்கிட்டு மாரடிச்சிட்டு நிற்கிறோம். நம்ம இன்னும் எளிமையான முறையில் விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிற பொது உண்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தாலே வேளாண்மை மிக எளிமையானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த எளிமையை நம்ம நடைமுறைப்படுத்திட்டு வரோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.